السلام عليكم ورحمة الله وبركاته. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வசலாம். وقال النبي صلى الله عليه وسلم لو أن أحدكم إذا أراد أن يأتي أهله قال بسم الله يجزهم الشيطان وكان الشيطان وكان فإنهم يقدم بينكم وبينهم في ذلك أن الله قد يأمرهم الشيطان كما قال اتقوا الله العظيم عز وجل وعسيره تكفين غني من ربنا اتقى الله خير دائم جدا بكل بني تطريق نعم الله حق جل سبحانه وتعالى سلمني صلى الله عليه وسلم وعندنا أمة تابعين على الخير القرآن الثالث رفق الله இந்த குர்ஆனை உன்னைய வேதங்கள் அனைத்தையும் மிகவும் சிறப்பானதாக மாற்றியிருக்கின்றார். இறுதியாக அந்த குர்ஆன் இறங்கி முடிவு பெறும் காலகட்டத்தில் அல்லாஹ் ஒரு சர்டிபிகேஷன் கொடுக்கின்றார். அது யோம அக்மல் துலக்கும் தீனக்கும் வாக்மல் சாலைக்கும் வரதும் வரது இன்றைக்கு என்னோட மார்க்கத்தை நான் தக்மீல் பூர்ணப்படுத்திவிட்டேன், என்னுடைய அடையாளத்தை பரிபூர்ணப்படுத்திவிட்டேன், இஸ்லாத்தை நான் மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன். இதனால் தான் சொல்லுவோம், பொதுவாக நமது பழக்கத்திலே நாம் சொல்வோம், இதுதான் உண்மை. குர்ஆனில் அனைத்துக்கும் தீர்ப்பு இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய கம்ப்ளீட் லைஃப் குர்ஆனில் காட்டப்பட்டுவிட்டது. அங்கே இடைச்சொல்களுக்கு அல்லது எந்த ஒரு ஆல்ட்ரேஷனுக்கும் வாழ்க்கை எவ்வளவு 100 அல்லது 150 பாதங்களுக்கு மேல் தூங்கினார்கள். ஒரு மனுஷன் ஒரு கிரணம் தொடர்ந்து தூங்குவானாம், இது அது படுக்கிறதை தூங்கினா அது அது முடியாது. ஆனால் குர்ஆன் சொல்கிறேன், உதய அழைத்தரா தொடர்ந்து 100 வருடம் தூங்கினார்கள். இதுதான் ஈமான். ஒரு ஆற்றுக்கு மேலான பாலம் போட வேண்டும் என்று சொன்னால், ஒரு கம்பை கொண்டாந்து அடித்த ஆற்றுல பாலம் விடும் என்றது எந்த மனிதனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் குர்ஆன் சொல்கின்றது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடித்தார்கள், அங்கே பாலம் ஏற்பட்டது, பாதையாக மாறியது. பாலம் அல்ல, தண்ணீர் பாதையாக மாறியது. இப்படி நமது குர்ஆனை படித்துக் கொண்டு சென்றால் அனைத்தும் நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்பட்டது. எனவே ஈமானில் ஒரு குறை வந்து விட்டாலும் நாஸ்தில்லா நமது இபாதத் அமல் அனைத்தும் தள்ளாட ஆரம்பித்தது. நான் இந்த பொதுவாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கல்வி செல்வத்தை தந்திருக்கின்றான், உலக செல்வத்தை தந்திருக்கின்றான், அதிகமான உலமாக்களை உள்ளவர் தேவையானதை கற்றுக்கொள்வது. இதன் அடிப்படையில் நான் நினைக்கின்றேன், இது டிசம்பர் லீவ் கொடுக்கக்கூடிய பீரியட். இந்த பீரியட்ல பொதுவாக வந்துவிட்டால் நமது பிள்ளைகளை அதிகமாக எதிரில் நாம் ஈடுபடுத்துகின்றோம். ஸ்கூல் லீவ் வந்துவிட்டால் ரெண்டு விஷயம், ஒரு நம்பிக்கை பார்க்காது, அப்படி விழுந்தா கொஞ்சம் காற்றும் பார்க்கும். தொடர்ந்து இந்த லீவ் பீரியட்ல ஒரு 4-5 இடங்களுக்கு மேல் முக்கியமான அனைத்து பள்ளிவாசல்களிலும் இதே சப்ஜெக்டை நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அதை அடிப்படையில் நான் நினைக்கின்றேன், நீங்கும் அதை சொன்னால் பொருத்தம் என்று. எங்களை பேர்களான தாய் தாத்தன் கூட நினைக்கிறது என்னவென்று சொன்னால், எங்களோட வீட்டுல டெலிவிஷன் இருக்குது, நாங்க எதுவுமே பாக்குறோம் இல்ல, உனக்குதான் பிள்ளைகள் கொஞ்சம் காட்டும் பாக்குறோம், சின்ன விஷயம். ஆனால் கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இதனால் என்ன நடக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்வது சிறந்தது. ஒவ்வொரு பெற்றோர்களும் இன்றைக்கு ஆசைப்படக்கூடிய விஷயம்தான், ஒவ்வொரு மிம்பர் மேடைகளிலே ஒவ்வொரு பயாந்தையும் பெற்றோரின் கடமைகள் பேசப்பட்டால் சிறந்தது. அப்படின்னா உள்ளே உமா பாப்பாவோட எப்படி நடந்து கொள்ளணும்? ஆனால் கண்ணியத்துக்குரிய கணவான்களை இன்னொரு சைடு இருக்குது, உமா பாப்பா பிள்ளையோட எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளை தெரியா பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இது நாங்க பார்த்தோம். இன்னொரு சைடு இருக்கிறது, தாய் தரப்பன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஒரு தாய் தரப்பன் மெயினா உதாரணத்துக்கு பெற்றாரை எடுத்துக் கொண்டவன் சொல்லலாம், ஒரு பாப்பாட கடமை எப்ப ஆரம்பிச்சு, ஒரு தந்தையின் கடமை எப்ப ஆரம்பிக்குது, ஒரு தாய் தந்தையுடைய கடமை புள்ள பிறந்த பின்னால் அல்ல, பிள்ளை உருவாகும் போதே ஆரம்பித்து விட்டது. கண்மணி சொல்லலாம் உங்களை வசனம் அவர்கள் சொன்னார்கள், சுருக்கமான நேரம் கட்டால நான் அடித்த சுருக்கத்தை மாத்திரம் சொல்லிக் கொண்டு போகின்றேன். புகாரிய அதில், நீங்கள் ஒரு மனிதர், நீங்கள் உங்கள் மனைவியிடம் வந்து வருகிறீர்கள் சொன்னால், சுருக்கமா சொல்வதாக இருந்தால் நீங்கள் உங்கள் மனைவியிடம் ஒன்று சேர ஆரம்பித்து விட்டால் நீங்க நிற்கும் நம்மை பாதுகாப்பாய் ஒரு கணவன் மனைவி சேரும் பொழுது இந்த துவாவை ஓதிவிட்டால் நபியவர்கள் சொன்னார்கள், அவருடைய தக்தீரிலே அந்த உறவின் மூலம் ஒரு பிள்ளை நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் முதல் முதலா ஒரு தாய் தந்தையர கடமை அந்த புள்ள வயிற்றில் உருவாவதற்கு முன்னாலே ஒரு தாயும் தந்தையும் புள்ளையின விஷயத்துல கவனமா இருக்கும். கணேசத்துல கடவான இரண்டாவதாக இவைகள் அனைத்தையும் செய்து வந்த பின்னால் எப்ப புள்ளைக்கு புத்தி வருதோ, நேரத்தோட சொன்னது புள்ளைக்கு புத்தி வருவதற்கு முன்னால் புள்ளைக்கு எப்ப புத்தி வருதோ இந்த நேரத்தில் என்ன செய்யணும் என்பதையும் சொல்லமாக வளைவர் சொல்லுவார்கள் சொன்னார். உங்களோட புள்ள 7 வயதாகிவிட்டால் கொள்கையை கொண்டு ஏவுங்கள். உங்களோட புள்ள 10 வயசாகிட்டு சொன்னால் உங்களோட புள்ளைய சொல்லு, அதாவது சொல்லாவிட்டால் அதற்காக நீங்கள் அறியுங்கள் சொல்லிவிட்டு இந்த ஹதீஸின் ஒரு கட்டத்தை மாத்திரம் நான் சொல்லுமாறு தலையங்கமாக எடுத்து விரும்புகிறேன். அதே ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த விஷயம் பொதுவா எங்களுக்கு பேசிக்கொண்டதே இல்ல, உலமாக்கள் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள், ஆனா நாங்கள் காதுல போட்டுக் கொள்வதே இல்ல. என்ன விஷயம், நீங்கள் 7 வயதாகினா புள்ளைக்கு தொழும்படி ஏவுங்க, 10 வயசாகினா புள்ள தொழில் அந்த அடிய, அது மாத்திரம் இல்ல பயணம் அந்த பிள்ளைகளை உங்களோட படிக்கையை விட்டு திருப்பி போட்டுருங்க. நான் புள்ளையோட சரியான இறக்கம் புள்ள எலையொட்டி பிரிஞ்சு படுக்கவே மாட்டேச்சு, அதனால நாங்க என்ன செய்வ, உமாவும் பாப்பாவும் நடுவுல புள்ளைய கொண்டு படுக்கத்துக்குரிய கனவான்களே தெளிவாக நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். சைக்கோலஜிக்கல் சைட்ல உளவியல் சைட்ல நாங்க பார்ப்போம் சொன்னாலும் புள்ளைகளுக்கு 6-7 வயது ஆகும் பொழுது ஒரு தேடல் உணர்வு வருகின்றது. ஏதாவது ஒரு கட்டத்தில் புள்ள கண்ண திறந்து கண்டா டைம் இன் தி லைஃப் புல்ல வாழ்க்கையில முதலாவது பார்க்கக்கூடிய பெண்ணின் அவுரத் தன்னுடைய தாய் நாவது இல்லா. ஒரு பொம்பளைக்குள்ள முதலாவது பார்க்கக்கூடிய ஆணுடைய அவுரத் தன்னுடைய தந்தை. இது நடக்குமான்னு நினைக்க வாரம் கொமனா பேசிக் கொண்டிருக்கிற நேரம் எத்தனை பேர் பேசுறோம் மிம்பர்ல சொல்லி காட்டுறது தவிர இன்னைக்கு பேசுறோமா இல்லையா? மச்சான் நேற்று பெரிய சிக்கல் ஆகிச்சு, ராவ் புள்ள கண்ணோட்டம் உடைந்து செல்வோமா இல்லையா? இது ஹதீஸ்ல வரக்கூடிய ஒரு குண்டு தெளிவா வழங்கி போகணும். குர்ஆன்ல ஹதீஸ்ல வரக்கூடிய ஒவ்வொரு ஈச் வேர்ட் ஒவ்வொரு சொல்லுக்கும் டீப்பான அர்த்தம் இருக்குது. நாங்க கேலத்தை வச்சுட்டோம் புள்ளிற உள்ளத்துல செக்ஷுவல் அபியூஸ் காம சுஷ்பிரயோகம் புள்ளிற உள்ளத்துல வளரா. இந்த விஷயத்துல விஷயம் கணேஷ் சூப்பரே கனவாங்களே, இதே அடிப்படையில் தான் மற்றும் ஒரு விஷயம் தான். இதற்கு முன்னாலும் இதுல ஒரு செப்டரை நான் சொன்ன ஞாபகம் கணேஷ் சூப்பரே கனவாங்களே, உலகத்துல எப்படிதான் இந்த உலகத்துல வெளிரங்கத்துல இருந்தாலும் சமாதானம் அதாவது அன்பு ஒரு இனத்துக்கு மற்ற இனம் அன்பு காட்டுதல் பரிந்து காட்டுதல் பீஸ் கீப்பிங் சமாதானம் இருந்தாலும் அசில் உண்மை ஹகீகத் அல்யஹூத் வல் நசாரா யூதர்களும் நசாராக்களும் முஸ்லீம்களின் பகிரங்க விரோதிகள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதுல இன்றைக்கு உலகத்துல முஸ்லீம்களை பொறுத்தவரையில் அதிகமாக செல்வந்தர்கள் வாழக்கூடிய செல்வந்தர்கள் உள்ள ஒரு சமுதாயம் முஸ்லீம்கள். இந்த நிலையில் இன்று முஸ்லீம்களுக்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நான் இதை சொல்ல வருகின்றேன் சொன்னால் இன்று நாம் முஸ்லீம்கள் என்ற பெயரில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இஸ்லாமியத்தை நாங்கள் நமது உயிராக நாங்கள் ஏற்று வாழ்ந்தாலும் எங்களுக்கு தெரியாம சில இடத்துல நாங்கள் மிஸ்டேக் கொடுத்துறோம், அதனால எங்களுடைய ஈமானுக்கே பாதிப்பா போய் ஒரு காலத்துல விஷயத்தேவையில்ல. நமக்கு தெரிஞ்ச கொஞ்ச காலத்துல நம்ம சின்ன காலத்துல நாங்க என்ன செய்வோம், ஏதாவது தூசண வார்த்தைகள் பேசிவிட்டால் வீட்டுல என்ன செல்வாங்க, தூசணம் பேசவானோ அல்லா நரகத்துல போடுவான், பொய் பேசவானோ அல்லா பார்த்து கொண்டிருப்பான். இதுதானே எங்களுக்கு அப்பாங்க சொன்னாரு, எதை சொன்னாலும் அல்லா பார்ப்பான் அல்லா கேட்பான் அல்லா போடுவான் சொன்னோமா இல்லையா? ஆனா இந்த வசனங்கள் இன்று ஏன் எங்கள்கிட்ட இல்லாம போயிருக்கு? இன்றைக்கு அப்படி எங்கட புள்ள என்று சொன்னாலும் அந்த வசனம் புள்ளிட்ட எதிர்பார்க்கணும் இல்ல ரீசன் என்ன கண்ணியத்துக்குரிய கனவான்களை நான் சுருக்கமாக சொல்கின்றேன். இன்று உலகத்தில் மறுபுறத்தில் ஒரு தனி இயக்கம் வாழ்ந்து வருகின்றது விஸ்வாஸ் எனக்கூடிய ஒரு இயக்கம். இதற்கு முன்னால் இதே நிமிடம் நான் சப்பாத்தை பற்றி சொல்லியிருக்கின்றேன். நாங்கள் உலமாக்கள் ஏதாவது வீணுக்கு மாற்றமான ஒரு விடயங்கள் வரும் பொழுது அதை சமுதாயத்தில் எச்சரிக்கிறது பொறுப்பு. எனவே அந்த பீரியட்ல ஏதாவது எங்க மிம்பர் நேர்ந்தாலும் நாம் தேடியதை நமது முன்வைப்பது நமது கடமை. இல்லாட்டினால் அல்லாவிட்டாரா ஹக்கை பேசாதவர்கள் வாயிலே நெருப்பினால் பரிவாளம் போடுவான் நாவது இல்லா. இதன் அமைப்பில் கண்ணியத்துக்குரிய கனவான்களே, நீங்க யாரும் சின்ன புள்ள இல்ல, நான் சின்ன புள்ளையும் இல்ல, உங்களுக்கும் புள்ள குட்டியில் இருக்குது எனக்கும் புள்ள குட்டியில் இருக்குது. எனவே இந்த விஷயத்தை முன்வைக்கின்றேன். இதுல சில நேரம் நான் சொல்லக்கூடியது நீங்க கேள்விப்படாமல் இருந்தால் அல்லது சந்தேகமானதாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் தொடர்பு கொண்டால் சம்பூர்ண விஷயத்தை நான் தருகின்றேன். இது அது குர்ஆன் ஹதீஸாக இருந்தாலும் சரி அல்லது ஜனன விஷயத்திலாக இருந்தாலும் சரி. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சுமார் 400 வருடங்களுக்கு முன்னால் உலகத்தில் இரகசியமாக ஒரு தோன்றிய ஒரு இயக்கம் தான் பிக் கிராஸ் எனக்கூடிய ஒரு இயக்கம். இதனுடைய சுருக்கத்தை சொல்வதாக இருந்தால் இவர்களுடைய நம்பிக்கைப்படி அதாவது கேனிபல் மனித மாமிசம் தின்னக்கூடிய உயிரினங்களும் அதே அதாவது விகாரமான தோற்றத்தை கூடிய உயிரினங்களும் சுருக்கமா சொன்னால் மனிதனின் விரோதிகள் அல்ல, பே பிசாசிகள் மனிதன் விரோதிகள் அல்ல, அவைகள் மனிதனுக்கு உதவி செய்யக்கூடியவை. எனவே அவைகளை நாம் நமது நேசர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் ஒரு இயக்கம் உலகளாவிய ரீதியில் இயங்கி வருகின்றார்கள். இவர்களுக்கு பிக் கிராஸ் என்று சொல்லப்படும். கண்ணத்துக்குரிய கவனங்களே அவர்களுடைய புத்தகத்தையும் வைத்திருக்கின்ற சாத்தானிக் பைபிள் என்று தனி புத்தகத்தையும் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இவர்களுடைய நம்பிக்கையில் ஒன்றுதான், உலகத்தில் உள்ள இரண்டு விடயங்கள் இல்லாமல் போக வேண்டும். அதாவது உலக மக்கள் இன்று செக்ஸ் என்று சொன்னாலே அதை பாவம் மாதிரி பார்க்கிறாங்க, அது இல்லாமல் போகணும். We born naked, we will die naked. நாவதுமில்லா, நாங்கள் நிர்வாணமாக பிறந்தோம், நிர்வாணமாக மாறிப்போம் என்பதுதான் இவர் அடிப்படை. இப்ப ரெண்டு விஷயத்தை இவனுக்கு சாதிக்கணும். ஒன்று, விஹார ரூபங்கள் கொண்ட கேனிவல் இவைகளை செல்லப்பிராணிகளாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும், நமது நண்பர்களாக ஆக்குறதுக்கு ஒரு முயற்சி. அடுத்தது, இந்த காம பகுதியை கொமனாக ஆக்குவதற்கு முயற்சி. தனியத்துக்குரிய கணவன்களே, நான் ஏன் இதை நிம்பதை சொல்கின்றேன் என்று சொன்னால், சந்தம் நீங்க நினைக்கலாம் இதையே நிம்பர்ல சொல்றாங்க என்று, என்னோட புள்ள குட்டிய பாதுகாக்கப்பட வேண்டும். இதுக்கு ரெண்டு திட்டம். நாங்க பொதுவா சொல்லுவோம், அவனை திருத்தேனா, இனி அவன புள்ள குட்டியெல்லாம் பார்த்தாதான் பாப்பா என்ன திருத்தேனா, கொஞ்சம் அவனை பேசி பார்ப்போம் பள்ளிக்கு வாரான்னு சொல்றோமா இல்லையா? இதே போன்று ஒவ்வொரு மனித சமுதாயத்தில் ஒவ்வொரு அசோசியேஷன் ஒவ்வொரு சங்கமும் வாலிபர்களை சின்ன புள்ளையே டார்கெட் பண்றது இயற்க. நாங்கள் ஒரு புள்ள நல்ல வரணும்னு என்ன செய்வோம், சின்னத்துல ஹாப்பிலாக ஆலிமாக போடுறோமா இல்லையா? சின்ன பிள்ளைக்கு எது இன்ஜெக்ட் பண்ணப்படுதோ அது பெருசாலின பொருள், அது இயற்கையாவே நடந்தது. இதற்காக இவர்கள் தீட்டில் ஆகப்பெரிய பாரிய திட்டங்கள் வேண்டுதான். சின்ன பிள்ளைக்கு, சின்ன பிள்ளைக்கு சுத்தி வரக்கூடிய பிள்ளைக்கு எந்த பிள்ளைகளும் சொல்லலாம் வசலமார்கள் பன்றிக்கும் மலாஜி என்று சொன்னார்களோ, அந்த ஆறு பத்து இடைப்பட்ட பிள்ளைகளுக்கு ரெண்டு விஷயத்தை கவனம் கொடுக்கிறது. ஒன்று செக்ஸ், அடுத்தது நாவது இல்லா கோர்ஸ். இதுல ஒன்றை மட்டும் சொல்றேன் கன்னியத்துக்குரிய கணவான்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று நம்பிக்கை நாங்க புள்ள குட்டிய அல்லாவின் பக்கம் ஈமான் கொடுக்க மறந்துட்டோம், எங்களுக்கு வேலை வட்டி எங்களோட புள்ள குட்டிக்கு விளையாட்டு, பாப்பாக்கு புள்ளைய பார்க்க டைம் இல்ல, பாப்பா வேலையில, உமாக்கு புள்ளைய பார்க்க டைம் இல்ல, உமா டிராமால. இப்ப பிள்ளைக்கு படிப்பு படிப்பு படிப்பு மட்டும்தான் இன்னுடைய அமல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் பகிரங்கமாக சொல்கின்றேன். ஏனென்றா இதனால்தான் எந்த டியூஷன் கிளாஸ்லையும் ரெண்டு மணிக்கு போய் மூணு மணிக்கு வந்து எங்கட தம்பி எங்கட மகன் குர்ஆன் மதரஸா போகணுமா, நாலு மணிக்கு அனுப்புனது எந்த உமா பாப்பா சென்னதும் இல்ல, அப்படி அப்ளை பண்ணின எந்த டீச்சர் அனுப்புறவும் இல்ல. ஆனா குர்ஆன் மதரஸா வந்துட்டா ரெண்டு மணிக்கு புள்ள வருவாரு, மூணு மணிக்கு டியூஷன் போவோம். சொல்வார்கள் இதே போன்று இமான உள்ளத்துல குடுக்கல. இன்றைக்கு புள்ளைக்கு என்ன நடக்கிறது கண்ணியத்துக்குரிய கணவன்களே, ரெண்டு மூணு இன்டர்நேஷனல் மாத்திரம் நான் சொல்கின்றேன். இன்னைக்கு ஓயில் எக்ஸாம் இருக்கிறதால குறிப்பிட்ட டைம்ல முடிக்கணும்னு இருக்காரு கண்ணியத்துக்குரிய கணவன்களே. முதலாவது டார்கெட் இவர் தேர்ந்தெடுத்தது என்ன தெரியுமா, நம்பிக்கை இல்லாமல் போவதற்கு. பேயை எங்களை எங்களை பிள்ளை எங்க பேய பார்த்துக் கொண்டிருக்கிறாங்களா இல்ல? 1936 ஆண்டு கால் செங்கோலினால் முதல் முதலாக வரையப்பட்டது பேட்மேன் கார்ட்டூன். பேட்மேன் என்ற ஒருத்தர் இல்ல, பேட்மேன் எந்த நாட்டுல பிறந்தாரு எந்த நாட்டுல வாழ்ந்தாரு எப்ப செத்தாரு தெரியுமா இல்ல? இமேஜினேஷன். 1952 வரையப்பட்டுச்சு, எந்த நாட்டுல பிறந்தான் எந்த நாட்டுல வாழ்ந்தான் எப்ப செத்தான் இல்ல, இமேஜினேஷன். தன்யத்துக்குரிய கணவன்களே, ஏலியன் ஒரு நம்பிக்கை உருவாக்கப்பட்டது செவ்வாய் கிரகவாசிகள், அப்படி யாராவது கண்டா எந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. இதற்கு பின்னால் சுபமே, அதே போன்று நானியா, அதே போன்று பிரீடேட்டர், அதே போன்று கமாண்டர், அதே போன்று அவதார், இப்படி எத்தனையோ இமேஜினேஷன் கற்பனை அவதாரங்கள். இது எல்லாத்துல மோட்டை பாருங்க, ஒன்றும் அர்த்தமும் இல்லை. பேட்மேன் பௌவல் மூஞ்சி, கண்ணெல்லாம் சுப்பமே அவன் உடம்பு ஆக பெருத்தி

இவங்களோட முக்கியமான ஒரு சாக இந்த செக் என்ற சொல் உலகத்தில் சர்வ சாதாரணமாக மாற வேண்டும். இதற்கு முதலாவது இன்ஜெக்ட் பண்ணப்பட்டது காசு. நான் அதான் சொன்னேன், இன்றைக்கு காட்டூன்ல இன்டர்நெட்ல மற்றொரு சைட் கனெக்ஷன் நல்லா விளங்கி போங்க. இன்னைக்கு இன்டர்நெட் லைன் எல்லாம் ஃப்ரீ. எங்கட புள்ளையனுக்கு எங்களை விட இங்கிலீஷ் தெரியும். உட்கார்ந்து காட்டூன் தான் பாக்குறேன். அதுல வர சாய்ஸ் எப்படி? நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி காட்டூனில் சிறந்த கவர்ச்சி நடிகைகள் யார்? நாவது இல்லா Dreamy Princess in Disneyland, Hot Kisses in Disneyland, The Sexy Girl in Disneyland. இதெல்லாம் செலக்ஷன், டாப் 10 செலக்ட் பண்ணப்படுது. நீங்களும் படித்தவங்க கொஞ்சம் தேடி பாருங்க. மிம்பர் மேல சொற்பமான நேரம் இந்த மூலமாக இன்றைக்கு இது பண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திவிட்டு முடிக்கின்றேன். இவ்வளவு மற்றொரு நம்பிக்கையில இன்றைக்கு சிலோல சக்சஸ் ஆகினது என்ன? சிலோல சக்சஸ் ஆகினது மூணு விஷயம். ஒன்று கார்ட்டூன், இந்த விதமான கார்ட்டூன்கள் பொம்மையில பிரியாங்கால வந்தாச்சு. ரெண்டாவது அவட நம்பிக்கை இந்த விஹார ரூபங்களை கொண்டது மனிதர்களின் நன்மை நண்பர்கள். இந்த விஷ்காப்ட் என்ற இயக்கம் குறிப்பாக அமெரிக்கால இருக்கு. நானும் ஓட்டங்களுக்கு முன்னால் தோணினது இதுல ஒரு ரியாக்சன் இந்தியாவையும் தாக்கிச்சு. இந்தியால ஏற்கனவே ஆடு மாடு ஒட்டகத்தை வழங்கக்கூடிய ஆட்கள் இவருக்கு என்ன ஆச்சு? இந்த மெஜிக் பவர்ல இந்தியாவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அவர்களுடைய கடவுள்களிலையும் மெஜிக் பவருக்கு சரியான விருப்பம். எனவே இந்த விஷ்காப்ட இந்திய இந்து மதத்தில் கலந்துருச்சு. எனவே இந்து மதத்தில் ஒரு நம்பிக்கை, கையை காட்டினா பூதம் வாரது, பேய் வாரது, மந்திர படம், பிசாசி படம், சாமி படம். என்ன செய்வாங்க? இந்தியன் சின்ன புள்ள கதை போடுறாங்க. இப்ப வெள்ளைக்கோ எப்படிய போடுறோம்? சின்ன புள்ள கேள்விடே மூவே புள்ள கேட்டு பார்த்தா, சில புள்ள கேட்டு பார்த்தா டிவியில என்னப்பா போட்டா? இந்தியால காட்டின் போட்டா நம்ம ஏதோ ஒரு டிவியில பேர் என்ன கேட்ட குதிரமா இருக்குது. ஒருத்தர் என்ன குட்டி சாத்தான் மந்திர பூதம், அதே போல என்னவோ மாயா மாளிகை என்னவோ எல்லாத்த கேட்டாலும் இது சம்பந்தமாகத்தான் என்ன ஸ்டோரி இருக்கா? அந்த குட்டி சாத்தான் என்றதுல யாரோ மூணு புள்ளைக்கு பூதம் உதவி செய்யறதா, மொத்த இந்த மைத்திய பூதம் என்றதுல ஒரு பூத புள்ளி வந்து உதவி செய்யறதா, இன்னொன்று பாம்பு புள்ளையும் உதவி செய்யறதா, எங்க கொண்டு போகுது எல்லாத்தையும் புள்ள நம்பிக்கை எங்க போய் கொண்டு? கணேசனுடைய கணவன்களே, நாளைக்கு புள்ள உள்ளத்துல வராதா இப்படி ஒரு காட்சி? எனவே இன்னைக்கு எங்களை புள்ள காட்டுனது வச்சிருவாங்க. அம்மா பாதுகாக்கணும் கணேசனுடைய கணவன்களே. மிம்பர்ல சொல்ல முடியாத வாப்பாவை புள்ளைய வெற்றி கொண்டு சொல்ல முடியாத எத்தனையோ அகிங்கங்கள் இதை காட்டின் மூலம் போய் கொண்டிருக்குது. நூற்றுக்கணக்கான யுத்தங்கள் நாங்கள் வெற்றி கொண்டு தந்தேன். கணேசனுடைய கணவன்களே, பல பாடசாலைகளை தெரிந்து விட்டு தான் இதை பேசுவோம். சம்பூர்ண ஆதாரத்திற்கு ஆகவே இதை நான் இப்படி யோசிக்க வேண்டும். என்ன டிவி இருந்தா காட்டும் பார்த்தா புள்ள கெட்டா போது நாங்க அப்படியா இந்த ஒரு யோசிக்க வேண்டும்? இந்த காலம் அப்படி காலம் இல்ல. இதை வச்சுதான் நாங்க சொல்றோம், உங்களோட புள்ளையில டிவி பார்க்க விடுவானோம், உங்களோட புள்ளையில காட்டும் தானே பார்க்க விடுவானோம். நான் இல்லா புள்ளையில நம்பிக்கை மாறினோம் எந்த அளவுக்கு எந்த அல்லா பாதுகாக்கணும். கிறிஸ்டியன் புரோட்டஸ்டன்ட் என்ன செய்யறான்னு சொன்னா அவன் ரெண்டு போட்டோ கொடுத்திருக்கிறான். ஒரு காலத்துல ஜீசஸ் கை தூக்கின பக்கம் கை தூக்கிறது அந்த கிறிஸ்தவ நசராணி கவலைப்படுறான். மார்க்கத்திலேயே நாங்க கவலைப்படுறோம். இங்க கொஞ்சம் கணக்கெடுங்க, இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்களோட புள்ளையில உருப்போல பாருங்க, எங்களோட வீட்டுல இருக்க பொம்மைகளை பாருங்க, எங்களோட பிள்ளைகளை புள்ளையில ஸ்கூல் பொக்க பாருங்க. நான் எல்லாம் பெரியும் பிசாசுடைய ரூபத்தை நாங்க வீட்டுல வச்சு கொண்டிருக்கிறோம். இது கூடுமா கூடாதா, வீட்டுல வைக்கணுமா ஏழாவா, இந்த ரூபத்தை வராண்டேனுமா சுரண்டேனுமா பார்க்க வேணும். ரூபம் அடிப்படை எதிர ரூபம் பிஸ்காசுடைய வடக்கருத்து கூடிய ரூபங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன அளவுக்கு மாறிட்டாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு உலகத்துல நூற்றுக்கணக்கான கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வஸ்ஸலாம்.